கரு கரு கரு கண்ணுப்பட்டு வாடி வீடும் வாசமல்லி சந்தனத்தை பூசி விடுங்க. அடுத்தது அடுத்தது எப்பவன்னு மாமியாரு கேட்கும் முன்ன அரடசம் பெற்று கொடுங்க. தக தக தக தக தங்க சில தவிக்கிது வெக்கத்தில் போதும் அதை விட்டு விடுங்க. அரினாரோ அரினாரோ நாளைக்கு தேவைப்படும் தாலாட்டில் ஒன்று ரெண்டு கத்து கொடுங்க. சூரியன் சூரியன் அதில் உருகது உருகது ஏனோ.